தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத். காரே கருணை ராமானுசா அப்படின்ற தலைப்புல நாம இப்போ பார்த்துருக்கோம். எம்பெருமானார் சித்தாந்தத்துக்கு பண்ண கைங்கரியங்கள் என்னென்ன, எப்பேற்பட்ட இந்த சித்தாந்தத்தை அவர் எப்படி கஷ்டப்பட்டு நமக்கு தந்தருளினார் அப்படின்ற விஷயத்த திருவரங்கத்தமுதனாருடைய பாசுரத்தை வைத்துக் கொண்டும் எதிராய சப்ததி சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகங்களை வைத்துக் கொண்டும் நாம ஒரு கம்பேர் பண்ணி ஒரு ரிசர்ச் அடிப்படையிலே பார்த்துருக்கோம். ஏற்கனவே முதல் ஆடியோல தெரிவிச்சா போலே வேதத்துக்கு உண்டான கலக்கத்தை போக்கடித்தார். எப்பேற்பட்ட வேதத்திற்கு என்ன மாதிரியான கலக்கம் வந்தது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சுவாமி தேசிகன் சமிதோதய சங்கராதி கர்வகா சோபலாத் உத்ருத யாதவ பிரகாஷா அவரோ பிதவான் ஸ்ருதேர் அபாரத்தானு நனு ராமாவரஜ சயேஷ பூயா அப்படின்ற ஸ்லோகத்தினாலே சுவாமி எம்பெருமானார் வேதத்துக்கு உண்டான கலக்கங்களே கூட போக்க மற்ற மதங்களின் நிரசனங்கள் மூலமாக கலக்கத்தை போக்கடித்தார். சரி, எப்பேற்பட்ட ஒரு ஸ்ருதி அது? இந்த ஸ்ருதியை பத்தி சொல்லும்பொழுதே சுவாமி தேசிகன் சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம் அப்படின்னு சாச்சார். சுவாதீன பதிகா அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய கவிதா சாமர்த்தியத்தை இங்க காண்பிச்சார் ராமானுஜருடைய இந்த விஷயத்துல. சுவாதீன பதிகா அப்படின்றவள் இதுக்கு அழகான ஒரு திருஷ்டாந்தத்தோட பெரியவாள் சாதிக்கிறார். மகாராஜாவுக்கு பல மனைவிமார்கள் இருக்கா, ராஜானாம் பகுவல்லபாகான்னு சொல்றது உண்டு. அவளை எட்டு வகையா சொல்லுவா. அவள்ல ஒருத்தி சுவாதீன பதிகா. இவோ கணவனை எப்பவுமே தன் சாமர்த்தியத்தினால தனக்கு அதீனமாக வைத்துக் கொண்டிருப்பவள். அவ எப்பொழுதும் அவனை பக்கத்திலேயே வச்சிருக்கிறவோ. அவனும் இவளுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து இவளை சந்தோஷப்படுத்துறதே அவனுடைய காரியமாகவும் இருக்கும். இப்பேற்பட்ட ஒரு மனைவிக்கு அவளை அழகுபடுத்துறதுக்காகவே, அவளுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை போக்கடிக்கிறதுக்காகவே அவளை தினம் குளிப்பாட்டி சந்தனாதி திரவியங்களை தடவி அவளை ராஜாவுக்கு எப்படி அவள் மேல் பிரீத்தி ஏற்படுமோ அப்படி அழகுபடுத்துறதுக்காகவே சைரந்திரி அப்படின்னு ஒரு பணிப்பெண் இருப்பா. அந்த பணிப்பெண்ணோட காரியம் இவளை அழகுபடுத்தி ராஜாவுக்கு பிரீத்தி உண்டு பண்றதுதான். அது மாதிரி சுவாமி தேசிகன் பாஷ்யகாருடைய சிசூக்திகளை பத்தி சொல்லும் பொழுது சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம் எப்படினா பிரசாதயதி யத் சூக்திஹி, இவருடைய சூக்திகளை கொண்டு வேதத்திற்கு உண்டான கலக்கங்களை போக்கடித்தார். எப்படி மகாராஜாவுக்கு சுவாதீன பத்திகையோ அது மாதிரி பெருமாளுக்கு சுவாதீன பத்திகாவா இருக்கக்கூடியது இந்த வேதம். அந்த வேதத்துக்கு வேத பாக்யால்னால வேத குதிருஷ்டிகள்னால ஏற்பட்ட கலக்கத்தை சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய சூக்திகள் வாயிலாக தான் சைரந்திரியாக பணிப்பெண்ணாக இருந்து கொண்டு தன்னுடைய சூக்திகள் வாயிலாக கலக்கத்தை போக்கடித்தார் அப்படின்னு சுவாமி எம்பெருமானாருடைய விஷயத்த தேசிகன் தன்னுடைய முதல் ஸ்லோகத்திலேயே காட்டுறார். வேதாட்சராணி யாவந்தி படித்தானி மனிஷிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சயான்னு சொல்றா போலே ஸ்ருதியினுடைய ஒவ்வொரு எழுத்தும் எம்பெருமானையே சொல்றது. அதனால வேத நாயக்கியுடைய பக்கத்திலேயே வேதஸ்வரூபனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் பிரியாமல் இருக்கான். சில பேர் பிற மதவாதிகள் பொருளை மாத்தி சொல்லியும் சிலவற்றை மித்தியான்னு சொல்லியும் சிலத்த பிரமாணமே இல்லைன்னு சொல்லியும் வேத வாக்கியங்களுக்கு அழுக்க ஏற்றி விபரீதமான பொருளை சொல்லிட்டால்னா அதை சரிப்படுத்துறதுக்காக சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய சூக்திகள் வாயிலாக சைரந்திரியாக இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியுது. நாஸ்திகவாதிகள்லாம் இந்த மாதுக்கு புருஷனே இல்லைன்னு சொல்றார். நாரநாஸ்திகவாதிகள் இருக்கா சில பேர், இவள் பதிதோஷம் உற்றவள், அவன் பதிதோஷம் இருக்கு இவளுக்கு, அவனோ நிர்குணன், அவன் வெறும் தரித்திரன், இப்படியெல்லாம் சில பேர் அறநாஸ்திகவாதிகள் மித்தியாவாதிகள்லாம் சொல்லிட்டு இருக்கா. நையாயிக்கால் பார்த்தா தர்க்க ரீதியில புருஷன் ஒருத்தனை அனுமானிக்கிறா. ஆனாலும் புருஷன் அனுமானிச்சால் கூட அந்த புருஷனை பிரதிபாசனம் பண்றவள் இவள் கிடையாது அப்படின்னு இந்த ஸ்ருதியை பத்தி சொல்றா. ஆகையினால இந்த குழப்பம் எப்படி தீரும் அப்படின்னு பார்த்தால், ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் வாயிலாக இந்த ஸ்ருதிக்கு ஏற்பட்ட கலக்கங்கள்லாம் போறது. சுவாமி எம்பெருமானார் கஷ்டப்பட்டு நிரூபிக்கிறார் இவள் எப்பேற்பட்ட சுவாதீன பத்திக்கான்னு சொல்லி. எம்பெருமானோட சேர்ந்து இருக்கக்கூடிய பத்னி இவள் எங்க தெரியறது? பெருமாள் ராமனை அவதரிக்கிறார், வேதம் ராமாயணமாக அவதரிக்கிறது, பெருமாள் கிருஷ்ணனை அவதரிக்கிறார், வேதம் பாகவதமாக அவதரிக்கிறது. அதனால்தான் வேதஸ்ய உபபிரம்மணார்த்தாயேன்னு வால்மீகி சொன்னார். நிகம கல்பத்தரோகோ கலிதம் பதம்னு பாகவதத்தில் சொன்னான். ஆகையினால இசைந்த தம்பதி இவா ரெண்டு பேரும் லட்சியமான தம்பதிகள். அப்பேற்பட்ட லட்சிய தம்பதிய தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறதுன்றது கூடாது. சிபாஷ்யகாரர் எப்பேற்பட்ட கருணாவான் அப்படின்றது இந்த முதல் படியிலேயே தெரிகிறது நமக்கு. ஆகையினால்தான் சுவாமி தேசிகனும் தன்னுடைய முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் பொழுது பிரசாதயத்து எத் சூக்திகி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் அப்படின்னு போட்டார். இது கருணை நம்பர் 1. ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள், ஸ்மிருதி இதிகாச புராணங்கள், அதாவது எஸ் ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜுவரம் அசீஷமத்துன்னு சொன்னார் இல்லையா, அவைகளுக்கு உண்டான கலக்கங்களை எப்படி போக்கடித்தார். ஸ்ரீபாஷ்யத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தால் முதல் பாதம் ஸ்மிருதி அதிகரணத்திலேருந்து ஆரம்பிச்சு தர்க்க பாதத்தில் கடைசி அதிகரணம் உற்பத்தி சம்பவ அதிகரணம் பர்யந்தம் ஸ்மிருதிகளுக்கு உண்டான கலக்கத்தை பிரமதங்கள் மூலமாக கொண்டு அதை நிரசனம் பண்ணியிருப்பார். அவளுடைய பட்சத்தை சொல்லி அந்த பட்சமும் தவறு அப்படின்னு காண்பிச்சு தன்னுடைய சுபக்ஷ ஸ்தாபனத்தை பண்ணியிருப்பார். இது ஸ்மிருதிகளுக்கு உண்டான கலக்கத்தை போக்கடிக்கிறது. கபில ஸ்மிருதியை நிராகரணம் பண்றார், யோக ஸ்மிருதியை நிராகரணம் பண்றார், நியாய வைசேஷிகாதி மதங்களை நிராகரணம் பண்றார், நாஸ்திகவாதியா இருக்கக்கூடிய பௌத்தன் ஜெயினன் பாசுபதன் இவரால நிரசனம் பண்றார் தன்னுடைய ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்துல. ஆகையினால ஸ்மிருதிக்கு இதிகாச புராணங்களுக்கு இவைகளுக்கு ஏற்பட்ட கலக்கத்தை எம்பெருமானார் போக்கடித்தார். சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சா போல சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரணேன்னு சாதிச்சார் இல்லையா திருவாய்மொழியில, அப்படி சுடர்மிகு சுருதியில் நின்ற சூரன் நாராயணன் அப்படின்ற இந்த சத்தியமான வார்த்தைய வேதம் பிரதிபாதிக்கிற அளவுக்கு சாமர்த்தியத்தை, வேதத்துக்கே உண்டான சுபாவ குணத்தை ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய சூக்திகள் வாயிலாக காண்பிச்சு கொடுத்தார். வேதத்திற்கு ஏற்பட்ட கலக்கத்தினாலே மறைக்கப்பட்டிருந்தது, இவருடைய வார்த்தைகளை கொண்டு வேதத்தில் இருக்கக்கூடிய திரஸ்காரத்தை நீக்கினார். இப்படியெல்லாம் பண்ணபடினால ராமானுஜர் கருணாவான், காரை கருணை ராமானுசா. சரி, இப்ப ஏற்பட்ட கருணாவான் என்ன பண்ணார் லோகத்துக்கு? சரணாகத்தின்ற ஒரு தர்மத்தை பிரதிபாதனம் பண்ணார். பக்தி பிரபத்தி பியாம் மோக்ஷா, பக்தியினாலே மோக்ஷத்துக்கு போக முடியும், பிரபத்தியினாலே மோக்ஷத்துக்கு போக முடியும். ராமானுஜருடைய பூர்வாச்சாரியால் ஆழ்வார்கள் எல்லாரும் பக்தியின் மூலமாக போயிருக்கிறப்போ மோக்ஷத்துக்கு போன அளவிலே சுவாமி எம்பெருமானார் இனிவரும் காலங்களில் பக்தி மார்க்கமாக மோக்ஷத்துக்கு போறதுன்றது ரொம்ப சிரமம் அப்படின்றத மனசுல வச்சுண்டு சம்பிரதாயத்தில் சரணாகத்தின்ற ஒரு தர்மத்தை பிரதிபாதனம் பண்ணார். சுவாமி திருவரங்கத்த முதனாரும் இதை சொல்லும்பொழுது அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உற்ற பின் உன் சீரே உயிர்க்குயிராயின்னு சாதிச்சார். சுவாமி தேசிகனும் இந்த சரணாகதி தர்மத்தை பல கிரந்தங்கள்ல பல சமயங்கள்ல பறக்க பேசுறார். இந்த அளவுக்கு சுவாமி தேசிகன் சரணாகதி தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ண அளவுக்கு எம்பெருமானார் பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழும். எம்பெருமானார் பண்ண நவரத்ன கிரந்தங்கள்ல அஷ்ட கிரந்தங்கள் சாஸ்திர சம்மதமான கிரந்தங்கள், சாஸ்திர பிரக்ரியா வேற, சம்பிரதாய பிரக்ரியா வேறன்றத எம்பெருமானார் தன்னுடைய கிரந்தங்கள்ல நன்னாவே காண்பிச்சிருப்பார். சரணாகதின்றது சம்பிரதாய பிரக்ரியா. சாஸ்திரங்கள்ல வரப்போ எந்த இடங்கள்லயும் சரணாகத்தியை பத்தி அதிகமாக அவர் பேசவே இல்லை. ஸ்ரீபாஷ்யத்துல ஜிக்னாசாதிகரணத்துல ஒரு இடத்துல தஸ்யச்ச வசீகரணம் தத் சரணாகதிரேவ அப்படின்னு ஒரு இடத்துல வருது. பிரியதம ஏவகி வரணியோ பவத்தின்னு சொல்லி தஸ்யச்ச வசீகரணம் தத் சரணாகதிரேவன்னு சொல்லியிருப்பார். ஆனால் சரணாகதி கத்தியத்துல எவ்வளவு சரணாகதி தர்மத்தை பிரதிபாதிக்க முடியுமோ அவ்வளவு பிரதிபாதிக்கிறார். அவர் சரணாகதி தர்மத்தை பிரகடனப்படுத்தினதை எடுத்துட்டுதான் சுவாமி தேசிகன் தன்னுடைய கிரந்தங்கள்ல சரணாகதின்ற ஒரு உயர்ந்த தர்மத்தை பிரதிபாதனம் பண்றார். அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் அப்படின்னு சுவாமி தேசிகன் காண்பிச்ச இந்த வரி பார்த்தால் எம்பெருமானார் சித்தாந்தத்துக்கு பண்ண கைங்கரியத்தை கொண்டுதான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தையே பண்ணாதோன்னு தோன்றது. இல்லைன்னா சுவாமி தேசிகனுக்கு இப்பேற்பட்ட பாசுரம் வந்திருக்குமா? அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் எல்லாரும் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தால் இந்த மாதிரி சொல்ல முடியும்ன்ற ஒரு தைரியம் சுவாமி தேசிகன் இங்க வந்து எம்பெருமானாருடைய சீசுக்திகளை கொண்டுதான் வந்தது. ஏன்னா வாழ்நாள் பூராக எம்பெருமானாருடைய சீசுக்திகளை வாசிச்சே என்னுடைய பொழுதை கழிச்சேன்றார் இல்லையா. அபீதிஸ்தவத்துல சொல்லும்பொழுது யதிப்பிரவர பாரதி ரசபயன நீதம் வயகான்னு சொல்றார் இல்லையா. அபீதிஸ்தவம் என்னவோ ரங்கநாதன் பரமா பண்ணது. ஆனால் ரங்கநாதன் பரமா பண்ணிருந்தால் கூட இங்க யதிப்பிரவர பாரதி ரசபயன நீதம் வயா எம்பெருமானாருடைய சீசூக்திகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரார் சுவாமி தேசிகன். இது ஏன் அப்படின்னால் ஸ்ருதிக்கு ஏற்பட்ட கலக்கத்தை ஸ்பஷ்டமா போக்கடித்தார் எம்பெருமானார். எம்பெருமானை காட்டி கொடுத்தார் எம்பெருமானார். ஏன்னா நிர்குணன் இல்லையா, நிர்விசேஷன் இப்படியெல்லாம் சொன்ன மதத்துக்கு முன்னாடி எம்பெருமான் சகுண பிரதிபாதகன், சகுணமா இருக்கக்கூடியவன், சவிசேஷகன் அப்படின்னு ஸ்பஷ்டமா சாதிச்சார் இல்லையா எம்பெருமானார். அதுதான் சோபலாது உத்ருத யாதவ பிரகாசகான்ற இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்பேற்பட்ட கருணை ராமானுஜருக்கு இருந்திருக்கு. தஸ்ய ஏதா கப்யாசம் புண்டரீகமே அக்ஷினின்ற அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்றப்போ யாதவ பிரகாசர் நீசமான ஒரு உபமாவை காண்பிக்கிறார். அவர் காண்பிச்ச உபமாவை கேட்டு மனம் கலங்கி இந்த மாதிரி ஓமையாக ஒரு பொருளை சொல்றதை காட்டிலும் எம்பெருமானுக்கு உத்கிருஷ்டமான ஒரு உபமையை பண்ணலாமே அப்படின்னு சுவாமி ராமானுஜர் காண்பிக்கிறார். இது ஏன் இந்த விவாதம் வந்தது? எங்க பெரியவாள் சொல்லுவா, இந்த விவாதம் ஏன் வந்ததுன்னா அடியன் வாத்தியார்களுடைய அபிப்பிராயம் இது. யாரையுமே நம்ம தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாதுன்றது அடியன் வாத்தியார்களுடைய ஒரு உயர்ந்த எண்ணம். அவர் ராமாயணாதி கிரந்தங்களை வாசிக்கல யாதவ பிரகாசர். ஒருவேளை ராமாயணாதி கிரந்தங்களை வாசிச்சு இருந்தால் ராமோ ராஜீவலோச்சனகான் அவரால் சொல்ல முடியும். அவர் ராமாயணாதி கிரந்தங்களை வாசிக்காதபடியினால ராமன் ராஜீவலோச்சனன்றது தெரியல அவளுக்கு. அவர் ஏதோ காட்டிலையும் மேட்லையும் அலைஞ்சி தெரிஞ்சிருந்திருந்தார். அவர் எம்பெருமானுடைய திருக்கண்களை வர்ணிக்கக்கூடிய இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு அர்த்தத்தை சொல்றப்போ அவர் கண்ணுக்கு எதிர பார்த்த ஏதோ ஒரு பொருளினுடைய எண்ணம் அவர் மனசுல தோணிச்சு. இது நம் சம்பிரதாயத்திற்கு அத்தியந்த விரோதம், வேதத்திற்கு விரோதமான விஷயம்தான். ஆனாலும் அவருடைய கர்மா எம்பெருமானுக்கு சதிருஷமாக ஒரு பொருளை சொல்றப்போ குரங்கனுடைய பிருஷ்டபாகம்தான் எம்பெருமானுடைய திருக்கண்கள், பிருஷ்டபாகத்துக்கு இருக்கக்கூடிய வர்ணத்தை போல எம்பெருமானுடைய திருக்கண்களானது இருக்கு அப்படின்னு ஒரு நீச்சமான உபமையை சொல்லிட்டார். இந்த நீச்சமான உவமை சொன்னதுனான பின்னணி என்னன்னு பார்த்தால் அவருடைய கர்மாதான் காரணம். ஏன்னா ஜென்மாந்திர சகசிரேஷு தபோ தியான சமாதிபிகி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னு ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணனிடத்தில் பரிபூர்ணமான பக்தி உண்டாகணும்னா கிருஷ்ணனை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாப க்ஷீண பாப்பனா இருக்கு, பாபிஷ்டனா இருக்கணும். உத்கிருஷ்டமான பாபிஷ்டனா இருந்தால் அவருக்கு நீச்சமான உபமை தான் தோணும். ஆனால் சுவாமி எம்பெருமானார் இதன் நிர்வாகம் பண்ற ஒரு சாமர்த்தியம் இருக்கு பாருங்கோ, அவர் கருணாவான்றது தெரியறது. கருணையை உடையவர் ராமானுஜர். ஏன் அப்படின்னா, தஸ்ய ஏதா கப்பியாசம் புண்டரீகமே வாக்ஷிணி, சாட்சாத் கம்பிபதி இது கபிஹி தஸ்மின் ஆஸ்தே கப்பியாச, சாட்சாத் விடியற்கார்த்தா அந்த பின்மால வேளையில வரக்கூடிய அந்த சூரிய அருணோதயம் எப்படி தகதகன் செக்கச்செவந்த வர்ணத்தோடு இருக்குமோ அதுபோல எம்பெருமானுடைய திருக்கண்கள் வர்ண அந்த செக்கச்செவந்த கண்களை உடையவன் அவன், தாமரை போன்ற கண்களை உடையவன் அவன், இப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் எம்பெருமானார். அவர் எம்பெருமானார் அப்படியெல்லாம் வர்ணிச்சதுனால தான் நாம இன்னும் பெருமாளை புண்டரீக அக்ஷனாகவே பார்த்துட்டு இருக்கோம். அவர் கண்டி வர்ணிக்கல அப்படின்னால் நாம புண்டரீக அக்ஷனாக அவர் எண்ணி கூட பார்க்க முடியாது. ஏன்னா எம்பெருமானார் காண்பிச்சு கொடுத்த வழி அப்படிப்பட்ட வழி. இந்த வழியில தான் சுவாமி தேசிகனும் காண்பிக்கிறார் இவர் எப்பேற்பட்டவர்னு. பாலைவனத்துல தண்ணியே இல்லாமல் அலைஞ்சி திரிஞ்சின்ற ஒரு மனிதனுக்கு அவன் எண்ணி பார்க்காத அளவில் சுத்தமான ஒரு தண்ணி கிடைச்சதுன்னா, தன் தாகத்தை போக்குகிற அளவுக்கு ஒரு தண்ணீர் கிடைத்தால் அவன் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான். அத மாதிரி எம்பெருமானாருடைய இந்த வார்த்தைகள் நம்மளை அந்த அளவுக்கு சந்தோஷப்பட வைக்கிறது எம்பெருமான தெரிஞ்சிக்கக்கூடிய இந்த விஷயத்துல. மேற்படி அடுத்த சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். தாசன்.